ಪ್ರೀತಿಯಮ್ಮ ಅವ ಕಾದಲಿಚ್ಚ ಅನವತ್ತಕ್ಕ ಮಾಟಾಡ ನೀ ಇಪ್ಪ ಕೂಡ ಕೆಟ್ಟು ಪಾರು ಇಲ್ಲೆನ್ನು ಸೊಲ್ಬಾಡ ಅನ್ಬು ರಾಣಿ ಪೇರು ಪೇರು அப்பம் பேரு கதிர் வேலு அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது லவ் லெட்டர் கொடுத்த மாமு ஓ பக் பக் பக் பக் பக் பக் பக் பக் நிறந்துச்சு நெஞ்சதுக்கு நிறந்துச்சு அவ அப்ப நினப்புல தினமும் தூக்கம் பறந்துச்சு திக்கு தெரியாம நானும் சுத்தி திரிஞ்சனே மாமு புத்தி தெளியல அவள இன்னும் புரியல என்ன சத்தியம்மா அவ காதலிச்ச ஆனா ஒத்துக்க மாட்டாட நீ இப்ப கூட கேட்டு பாரு இல்லன்னு சொல்வாடா பெஞ்சில நானும் தினம் உட்காந்து பாப்பேண்டா மாமு அவ லஞ்சு கொண்டு வரும் டிஃபன் பாக்ஸ நானும் திறந்து பாப்பேண்டா மாமு அவ தொலைச்ச கர்ச்சிப்ப தேடி நான் துவச்ச லக்ஸில மாமு அவ கைய தொட்டு அந்த வாசத்த நானும் மோந்து பாப்பேண்டா மாமு அவ அப்பனை பார்த்தாக்கா உனக்கு அந்த பாம போட்டேனே அவ தங்கச்சி பாப்பாக்கு முட்டாயி வாங்கிய தந்தேனே நான் முட்டாயி தந்தேனே மாமு முட்டானேனே என்ன சத்தியமா அவ காதலிச்ச ஆனா ஒத்துக்க மாட்டாடா நீ இப்ப கூட கேட்டு பாரு இல்லைன்னு சொல்வாடா முடிஞ்சது மாமு அவ கூட நடப்பேண்டா மாமு அவ ஊருக்கு போனக்கா பஸ் ஸ்டாண்டு வாசலில் காத்து கடப்பேண்டா மாமு அவ வீட்டு தெருவில் நானும் தினம் நூறு முறை போவேன் மாமு அவ பாவாடத்தை கீரை டைலர் கடையில வேலைக்கு சென்றேண்டா மாமு அவளை நினைச்சுட்டா அவ தம்பிய தொட்டேனே அவ தம்பிய தொட்டேனே கரண்ட் கம்பிய தொட்டேனே நான் கம்பிய தொட்டேனே அவளை நம்பிய கேட்டேனே என்ன சத்தியமா அவ காதலிச்ச ஆனா ஒத்துக்க மாட்டாடா நீ இப்ப கூட கேட்டு பாரு இல்லைன்னு சொல்வாடா அன்பு ராணி பேரு பேரு அப்பம் பேரு கதிர் வேலு அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது லவ் லெட்டர் கொடுத்த மாமு ஓ பக் பக் பக் பக் பக் பக் பக் பக் நிறந்துச்சு நெஞ்சத்துக்கு நிறந்துச்சு அவ அப்ப நினப்புல தினமும் தூக்கம் பறந்துச்சு திக்கு தெரியாம நானும் சுத்தி தெரிஞ்சேனே மாம புத்தி தெளியல அவள இன்னும் புரியல என்ன சத்தியமா அவ காதலிச்ச ஆனா ஒத்துக்க மாட்டாடா நீ இப்ப கூட கேட்டு பாரு இல்லைன்னு சொல்வாடா.